மக்கள் நடுவே இந்நிகழ்ச்சியை கேட்க உங்களை அன்போடு அழைக்கின்றது EWRF கல்வி சமூக நல ஆய்வு அறவாரியம். நிகழ்ச்சியை படைக்கிறார் மு சங்கர். வணக்கம் அன்பு நேயர்களே, மற்றொரு மக்கள் நடுவே நிகழ்ச்சியிலே நாம் சந்திக்கிறோம். ஒவ்வொரு புதன்கிழமையும் கல்வி சமூக நல ஆய்வு அறவாரியம் EWRF ஆதரவில் உங்களை நாடி வருகிறது மக்கள் நடுவே நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சி ஒரு வேறுபட்ட நிகழ்ச்சியாக அமையப் போகிறது. நிகழ்ச்சியின் உள்ளடக்கம் என்ன? முன்னதாக ஒரு பாடலை கேட்டு விடுவோம், பிறகு வந்திருக்கும் விருந்தினர்களை சந்திப்போம். சரி நேயர்களே, பாடல் முடிந்துவிட்டது. நிகழ்ச்சியிலே தொடர்ந்து நாம் 5 மாணவர்களை இன்று சந்திக்கவிருக்கிறோம். 5 மாணவர்களும் வெவ்வேறு தரத்திலான மாணவர்கள். அனைவருக்கும் ஒற்றுமை ஒன்று இருக்கிறது, இருந்தாலும் பல்வேறான வேறுபட்ட தன்மைகள் மாணவர்களிடையே காணப்படுகின்றன. ஆக இந்த மாணவர்கள் அவரவர் சுய சரிதம் என்று சொல்வதை விட அவர்களுடைய அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள். அந்த மாணவர்களை நாம் ஒவ்வொருவராக சந்திப்போம். முதலிலே ரா கவிமாறன். வணக்கம் கவிமாறன். வணக்கம். சரி, இப்ப நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க? நான் இப்ப SPM எழுத போறேன். SPM இந்த வருடம் SPM எழுத போறேன். சரி, SPM வர 18ஆம் தேதி SPM தொடங்க போதுங்களா? சரி, என்ன மாதிரியான ஏற்பாடு செய்திருக்கீங்க? ரிவிஷன் பண்ண பாசிய கிறிஸ்டின் செஞ்சேன். தென் 2 to 5 வந்து டியூஷன் போவேன். தென் 7 o'clock வந்துட்டு வீட்டுல இருந்து 7 to 11 படிப்பேன். தென் 11 o'clock படிச்சுட்டு தூங்கிட்டு தென் 4 o'clock மார்னிங் எந்திரிச்சு திருப்பியும் படிப்பேன். சரி, பள்ளியில வந்து நீங்க ஒரு சுமாரான மாணவரா இல்ல நல்ல சிறந்த மாணவரா, எப்படி உங்களோட திறன், உங்க தேர்வு முடிவு எப்படி? இப்போதைக்கு சுமாரான மாணவர். ஆனா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் இப்ப போட்டு ரிவிஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். SPM ல நல்ல தேர்ச்சி எடுப்பேன் நம்பிக்கை இருக்கு. அடுத்து ரா மகேஸ்வரன். வணக்கம். வணக்கம். நீங்க என்ன பண்ணி கொண்டிருக்கீங்க, என்ன செய்து கொண்டிருக்கீர்கள்? நானும் பொக்லிங்ல ஸ்கோலத்துக்கு ஓம் பஞ்சமால ஒரு ஃபார்ம் 5 கெட்டிங் ரெடி ஃபார் தி SPM ல SPM எடுக்கிறீங்க இந்த வருஷம். சரி, உங்களோட தயார் நிலை எப்படி இருக்குது? நான் நிறைய கூட்டாளிங்க, என்னை விட கொஞ்சம் படிக்கிற கூட்டாளிங்க கூட சேர்ந்து குரூப் ஸ்டடிஸ் பண்ணுவேன். ஸ்கூல்ல ஸ்டே பண்ணி அவங்க ஃப்ரீ டைம்ல அவங்கள்ட்ட கேட்டுட்டு அவங்க கூட சேர்ந்து குரூப் ஸ்டடி, அவங்களுக்கு தெரிஞ்சத எனக்கு தெரியாத சொல்லிக் கொடுக்க சொல்லுவேன். அப்புறம் டியூஷன் போறேன். அப்புறம் எந்தெந்த காலேஜ்ல ஃப்ரீயா கோர்ஸ் கொஞ்சம் ஃப்ரீயா டியூஷன் சொல்லி தராங்களோ அவங்க அந்த கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் வீட்டுல நிறைய ப்ரோக்ராம் எனக்கு சொந்தமா டைம் டேபிள் மாதிரி செட் பண்ணி அதுபடி செஞ்சு கொண்டிருக்கேன். இப்ப நிலையில நீங்க வந்து இந்த திட்டம் போட்டு இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. வகுப்புல இந்த தேர்வுல வரும்போது எப்படிப்பட்ட மாணவர் நீங்க? வகுப்புல வந்து நீங்க வந்து பிலோ அவரேஜ் சொல்லுவாங்க இல்லீங்களா, சுமாருக்கும் கீழே அப்படின்னு மொழிபெயர்த்து சொல்லிருக்கீங்க. அழகா. சரி, மேலும் உங்களோட எதிர்கால ஆசை, உங்களோட திட்டங்கள்லாம் நாம் பேசுவதற்கு முன்பாக அடுத்து நவீன் தியாகன். சரிங்க, இப்ப நீங்க உங்களை பத்தி சொல்லுங்க. என் பேர் நவீன். போன வருஷம் ஃபார்ம் 5 எடுத்தேன். எனக்கு அவ்வளவு நல்ல ரிசல்ட் கிடைக்கல. அவ்வளவு நல்ல ரிசல்ட் இல்லனா எப்படி? ஒரு ஒன்லி ஒரு கிரெடிட். ஒரு கிரெடிட் தான் எடுக்கிறேன். சரி, அதற்கு பிறகு என்ன செய்தீங்க? அது பிறகு காலேஜா போயிட்டு கேட்டேன். எனக்கு பிடிச்ச கோர்ஸ் IT. போய் கேட்டப்ப எந்த காலேஜும் குறைஞ்சது 3 கிரெடிட் தான் வேணும்ன்றாங்க. சோ அப்பதான் தெரிஞ்சு எவ்வளவு கஷ்டம்னு. ஒரு கிரெடிட் வச்சுக்கிட்டு ஒரு தேர்ச்சி தான் உங்ககிட்ட இருந்தது, ஆனா 3 வேண்டும் அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது என்ன நினைச்சீங்க? ஸ்கூல் டைம் ஒழுங்கா படிக்கலையே அப்படி ஒரு கண்டிப்பா நினைச்சேன். இப்ப ஒரு எண்ணம் வந்து நல்லா படிச்சிருக்கலாமே அப்படின்னு. ஆக இப்ப என்ன செய்து கொண்டிருக்கிறது? இப்ப நான் இப்ப தனியார் கல்லூரியில சர்டிபிகேட் செஞ்சிருக்கேன். என்ன துறையில? IT. சரி, அடுத்து நாம் ஜெய் பிரபாகரன் அவரை சந்திப்போம். வணக்கங்க பிரபாகரன். வணக்கம். சரி, நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? SPM முடிச்சு இப்ப 2 வருஷம் ஆயிருச்சு. சோ இப்போதைக்கு வேலை செஞ்சிட்டு இருக்கேன் பார்ட் டைம் ஆபீஸ்ல. SPM முடிஞ்சு 2 வருஷமா வேற எதுவும் நீங்க முயற்சி பண்ணலையா? மற்ற படிப்பு எதுவும் போகணும் அப்படின்னு இடைப்பட்ட காலத்துல என்ன செய்வீங்க? 2 வருஷமா SPM முடிச்சிட்டோன்னே நான் டிப்ளமா IT நெட்ஒர்க்கிங் செய்யலாம்னு ஒரு பிளானிங்ல இருந்தேன். தென் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க இந்த மாதிரி காலேஜ்ல இந்த மாதிரி ஒரு சீக்கிரமா செஞ்சு முடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு லோ பட்ஜெட்ல சொன்னாங்க. என்னோட SPM ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து 2 A கிடைச்சு, A1 கிடைச்சு. மற்றதெல்லாம் எதுவுமே ஃபெயில் பண்ணல. கிரெடிட்ஸ் நிறைய இருந்துச்சு. நீங்க வந்து அறிவியல் துறை படிச்சீங்களா இல்ல ஆர்ட்ஸா சயின்ஸ் படிச்சீங்களா? நான் சயின்ஸ் ஸ்ட்ரீம் செஞ்சேன் ஸ்கூல்ல. போய் படிச்சுட்டு இருக்கும் போத முத நல்ல ஒரு வருஷம் நல்லா செமஸ்டர் எல்லாம் நல்லா ரிசல்ட்ஸ் எடுத்து. தனியார் கல்லூரியில படிச்சிருக்கும் போது முடிவுலாம் நல்லா வந்துச்சு. நல்லா வந்துருந்துச்சு. இப்படி போயிட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு நானும் கண்டினியூ பண்ணி அடுத்த வருஷம் போல போன வருஷம் இன்னும் நல்லா செய்யலாம் நினைச்சுட்டு இருந்தேன். ஆனா எனக்கு வந்துட்டு என் வீட்டுல வந்து பைனான்சியல் ப்ராப்ளம் ரொம்ப நிறைய இருந்துச்சு. எங்க ஃபாதர் சைட்டு எனக்கு சப்போர்ட் இல்ல, அம்மா மட்டும் தான் என்ன படிக்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. சடன்லி எங்க அம்மா சொல்லிட்டாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு, உனக்கு ஹெல்ப் பண்ண முடியலன்னு. சோ அதையும் தாண்டி நானே சொந்தமா வேலை செஞ்சு பார்ட் டைமா ஃபாலோ பண்ணிட்டு பேரண்ட்ஸ் உதவியில, சொந்தக்காரங்க உதவியில, இன்னும் நிறைய அம்மாவோட கூட்டாளி உதவியில எல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுவும் தாண்டி ரொம்ப இன்னும் கொஞ்ச நாள் முன்னே படிக்க முடியல. அண்ட் பாதியோட நான் ஸ்டாப் பண்ணிட்டு இப்ப டிராப் அவுட் ஆயிட்டேன். இப்ப படிப்பை விட்டுட்டீங்க பாதியிலேயே? பாதியிலேயே. முக்கிய காரணம் வந்து நிதி சுமை, உங்களுக்கு பணப்பற்றாக்குறை, பணம் இல்ல கல்வியை தொடர்ந்து படிக்கிறதுக்கு. ஆக உங்களுக்கு சிறந்த புள்ளிகள் இருந்தாலும் சிறந்த ரிசல்ட் இருந்தாலும் உங்களால கல்வியை தொடர முடியல. ஆக இப்ப என்ன நிவர்த்தி செய்து என்ன செய்து கொண்டிருக்கீங்களா அதுக்காக? இப்போதைக்கு பகுதி நேரமா நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இப்ப நான் என்னோட மெயின் என்ன பாயிண்ட்ஸ்னா, இப்ப என்னால எவ்வளவு வேலை செய்ய முடியுமோ அவ்வளவு வேலை செஞ்சுட்டு என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த கோர்ஸ்க்கு எவ்வளவு பட்ஜெட் தேவைப்படுதோ அந்த பட்ஜெட் நான் சேர்த்து வச்சுட்டு போய் படிக்கலாம் நினைச்சிட்டு இருக்கேன். நல்ல முயற்சி. சரி நேர்களே, இதுவரை நாம் ரா கவிமாறன், ரா மகேஸ்வரன், நவீன் தியாகன், ஜெய பிரபாகரன் நான்கு மாணவர்களை சந்தித்தோம். இருவர் SPM எழுத போகிற மாணவர்கள். எதிர்வரும் 18ஆம் தேதி SPM தொடங்கப் போகிறது. இருவர் SPM முடித்துவிட்ட மாணவர்கள். ஒற்றுமை என்னவென்றால் இந்த SPM, வேற்றுமை என்னவென்றால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தரத்திலான மாணவர்கள், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பின்னணியிலிருந்து வந்த மாணவர்கள். ஆனால் முக்கியமான நமது நோக்கம் SPM. SPM தேர்விலே சிறந்த தேர்ச்சியை பெறுவதுதான் முக்கியமான நோக்கம். சரி, நாம் தொடர்ந்து மாணவர்களை சந்திப்போம். சரிங்க கவிமாறன், உங்களோட எதிர்கால ஆசை என்ன? என்னோட எதிர்கால ஆசை ஒரு அக்கவுண்டிங் ஆகணும், முதல் CAT சென்றுட்டு அண்ட் தென் SEC செய்யணும். ஒரு அக்கவுண்டன்ட் ஆகணும் அப்படின்றது உங்களோட ஆசை. அதற்கு என்ன தகுதி வேணும்? அக்கவுண்ட்ஸ்ல அட்மிட்ஸ்ல எல்லாம் ஸ்கோர் பண்ணும், தென் BI எல்லாம் நல்ல கிரேட் எடுக்கணும், ஸ்கோர் பண்ணும். அது கிடைச்சோன்னா தென் கண்டினியூ என்னோட ஸ்டடிய. அப்ப அதற்கான ஏற்பாடுகள் தான் இப்ப நீங்க செய்து கொண்டிருக்கீங்க. எப்படி இந்த வந்து உங்களோட எதிர்கால ஆசை அடையிறது அப்படின்னு. சரிங்க மகேஸ்வரன், உங்களோட எதிர்கால ஆசை என்ன? என்னோட எதிர்கால ஆசை வந்து நல்லா வேலையில பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லலாம். தெய்யும் தொழிலே தெய்வம். உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல வருமானம், நல்ல உழைப்புல கிடைச்சா நல்ல தொழில், அது எந்த தொழிலா இருந்தாலும் நம்ம கைத்தொழில் அப்படின்னு நினைக்கிறீங்க. சரி, அதற்காகத்தான் இப்பொழுது நீங்க அந்த உழைப்பை போட்டுட்டு வரீங்க. சரி, முன்பு வந்து நம்ம பாதியில உங்க கதையை கொஞ்சம் விட்டுட்டோம். அதாவது நீங்க தொடக்கத்திலிருந்து இந்த நிலைக்கு எப்படி வந்தீங்கன்ற கதையை வந்து நமது நேயர்கள் வந்து கேட்க ஆவலா காத்திருக்காங்க. கடந்த காலத்துல எப்படி இருந்தீங்க? கடந்த காலத்துல எப்படி இருந்தீங்கன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா ரொம்பவே பேடா இருந்தேன். எப்படின்னா சிகரெட் அடிச்சுட்டு, தண்ணி அடிச்சுட்டு, அந்த மாதிரி பொந்திங் பண்ணிட்டு, அப்பா அம்மா பேச்சு கூட கேட்க மாட்டேன், அப்படி சுத்திக்கிட்டு இருந்தேன். அந்த மாதிரி நிலையெல்லாம் நீங்க இருந்திருக்கீங்க. அப்ப அதுக்கெல்லாம் என்ன காரணம்? இப்ப நீங்க யோசிச்சு பாக்குறதுக்கு அது என்ன காரணம்? என்ன காரணம்னா, ஆக்சுவலா நான் ஃபோமான்ல நல்லா படிச்சேன், நல்லா படிச்சுட்டே வந்தேன். ஏன்னா வந்து UPSRல நான் வந்து 1A+ 6A+ வேற வீட்டுல படிச்சுட்டேன். நல்லா படிச்சு UPSRல 3A 2B எடுத்தேன். அதே ஆர்வத்தோட ஃபோமான் பூந்தேன். ஃபோமான்ல எப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன், படிச்சுட்டே இருந்தேன். எனக்கு வந்து ரெண்டு கூட்டாளிங்க ஒருத்தவங்க வந்தாங்க, என் கூட பழக ஆரம்பிச்சாங்க. நானும் படிச்சுக்கிட்டே பழகிக்கிட்டு இருந்தேன். இருக்க இருக்க அவங்களோட நெகட்டிவ் ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நானும் சேர்ந்து செய்ய ஆரம்பிச்சேன். அப்ப தோணல, ஏன்னா அப்பதானே போமானே, நான் அப்ப என்ன தம்பி நினைச்சேன், இன்னும் 4 வருஷம் இருக்கு, அதுக்கிட்டயும் SPM ப்ரிப்பேர் பண்ணி அப்படின்னு நினைச்சேன். அங்க இடையில PMR இருக்கு, அதை பத்தி யோசிக்கல. ஓசிக்கலன்னு சொல்றதை விட எனக்கு வந்து அதை பத்தி பயம் இல்ல, கவலை இல்ல, எதுவுமே இல்ல. சரி, இப்ப இவ்வளவு நாள் நீங்க சொல்ற இதெல்லாம் பார்க்கும் பொழுது மகேஸ்வரன், நீங்க வந்து கண்டிப்பா கடைசி வகுப்புலதான் இருந்திருப்பீங்க. சரி, அந்த கடைசி வகுப்பு சூழலை கொஞ்சம் சொல்லுங்க. எப்படி? என்ன தவிர எல்லாமே கொஞ்சம் அதிகமா படிப்பாங்கன்னு சொல்லலாம். சரிங்க மகேஸ்வரன், இப்ப நீங்க SPM படிக்கிறீங்க. இவ்வளவு காலம் உங்க வரலாறு நீங்க இப்ப சொன்னதெல்லாம் வச்சு பார்த்தாலும் இப்ப இருக்கிற நிலைமையில எப்படி இருக்கிறீங்க? இந்த 18ஆம் தேதி உங்களுக்கு பரீட்சை, இதுல வந்து நீங்க தேர்ச்சி பெற்றுவீங்களா? நான் அந்த அளவுக்கு படிக்கல என்ன வரைக்கும், ஆரம்பத்திலே படிச்சிருக்கணும்னு இப்ப நான் நினைக்கிறேன். பட் இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது, ஃபெயில் ஆனா ஃபெயில் தான் பண்ண முடியும். இதுக்கு மேல அத்தனையே எடுக்கணும்னு என்னால சொல்லவும் முடியாது. ஏன்னா நான் ஒண்ணுமே படிக்கல ஆரம்பத்துல இருந்து. இருந்தாலும் இது எங்க அம்மா கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க, எங்க படிக்க வைக்கிறாங்க, அதுக்காக இனிமே கொண்டாவது ஏதாவது செய்ய முடியுமான்னு பாக்குறேன். அந்த உணர்வு இருக்கு உங்களுக்கு இப்போதைக்கே? அந்த உணர்வு இருக்கு, ஆனா இந்த 2 வாரத்துல உங்களால எதையாச்சும் சாதிக்க முடியும் நினைக்கிறீங்களா? முடியாது. ஏன்னா பல பேர் எவ்வளவோ சொல்லி கேட்கல, இந்த 2 வாரம் நம்ம நினைச்சு என்னத்தை செய்ய போறோம் அப்படின்ற நினைப்பு எல்லாத்துக்கும் இருக்கும் கண்டிப்பா. இதுக்கு முன்னாடி படிக்காத இந்த 2 வாரத்தை நினைச்சு என்ன இருக்கு? ஏன்னா இந்த 2 வாரத்தை தான் வாழ்க்கை இருக்குன்னு சொல்லலாம். ஆனா இந்த 2 வாரத்துல ஒண்ணுமே இல்லையே, நீ இனிமேட் ஒண்ணு பண்ண போறது இல்லையா? SPM ஒண்ணும் வாழ்க்கை இல்லன்னா, எத்தனையோ பேரு SPM நல்லா செஞ்சவங்க கீழையும் இருக்காங்க, SPM நல்லா செஞ்சவங்க மேலையும் இருக்காங்க. ஆக எஸ்பிஎம் வந்து உங்க வாழ்க்கையை நிர்ணயிக்க போறது இல்ல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆமா. அப்ப உங்க எதிர்கால ஆசை எப்படி நீங்க அடைய போறீங்க? ஏதாவது நல்ல காலேஜ்ல போயிட்டு எனக்கு வயரிங் கோர்ஸ் ரொம்ப பிடிக்கும், அது செய்யலான்ற ஒரு சின்ன பிளானிங். நான் மீண்டும் நவீன் தியாகனுக்கு வருவோம். சரிங்க நவீன், சற்று முன் நீங்க சொல்லும் போது சொல்லியிருந்தீங்க நீங்க நல்லா படிக்கிற மாணவர், நல்ல தேர்ச்சி பெற்ற மாணவர், ஆனா உங்க நிலை வந்து அந்த எஸ்பிஎம் அப்ப ஏன் இப்படி ஆச்சு? நான் ஆக்சுவலி நல்லா தான் படிச்சுட்டு இருந்தேன், ஃபார்ம் ஒன்ல இருந்து ஃபார்ம் ஃபோர் வரைக்கும் நல்லா படிச்சிருந்தேன். அப்ப அந்த எஸ்பிஎம் டைம் வரப்பதான் கொஞ்சம் ரொம்ப விளையாட்டு தனமா இருந்தேன், கூட்டாளி கூட வெளியே போறது, இந்த ராத்திரி கூட்டாளி கூட இந்த சிசியில உட்காரதான் கூட. எஸ்பிஎம் எப்ப இன்னும் ரெண்டு வாரம் மூணு வாரம் இருக்கிறப்ப கூட நான் அதை பத்தி கவலை, பயமே இல்ல எஸ்பிஎம், ஏன்னா அந்த சூழல் மாறிடுச்சு உங்களுக்கு, உண்மையிலேயே மாறிடுச்சு. பயம் இருந்துச்சு, என்ன பயம்னா வீட்டுல நம்ம மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்களே, அது ஃபெயில் பண்ணா என்ன ஆக போகுதுன்னு அந்த ஒரு பயம் தான் இருந்துச்சு. ஆனா எனக்கு தெரியும் என் மனசுல நான் ஃபெயில் பண்ணிடுவேன்னு தெரியும். முனுக்கு அப்படிதான் நினைச்சிட்டு போய் நீங்க உட்காந்தீங்க. ஆனா என்னால ஸ்கோப் பண்ண சப்ஜெக்ட் எனக்கு தெரியும் எதுன்னு, எந்த பரீட்சை நம்ம செய்யாம விட போறோமோ அதையும் தெரிஞ்சிருச்சு. ஆனா என்ன ஒரே பெரிய கவலை என்னோட ஃபேமிலி, என்னோட குடும்பம் தான், எங்க அம்மா எங்க அப்பா. சரி, அப்ப நீங்க அதை நினைச்ச போதும் குடும்பத்தை நினைச்சேன் அப்படின்னு சொல்றீங்க, அப்பயும் உங்களுக்கு அந்த இதுல இருந்து மாறி வரக்கூடிய சூழல் இல்ல? உணர்ந்ததே எஸ்பிஎம்க்கு அப்புறம் தான் உணர்ந்தேன், அது நம்ம என்னதான் சொன்னாலும் அது மண்டையில ஏற போறது இல்ல அந்த மாதிரி ஒரு சூழல்ல இருந்தீங்க. எஸ்பிஎம் முடிச்சுட்டு நீங்க உங்க கையில தேர்ச்சி முடிவு வந்துருச்சு, அந்த கதையை கொஞ்சம் சொல்லுங்க. என்கிட்ட ஒரு கிரெடிட் இருந்துச்சு, ஐ மீன் இங்கிலீஷ்ல கிரெடிட் வச்சிருந்தேன், பிஎம் ஜஸ் பாஸ். ஒரே பாடம் ஃபெயில் பண்ணது வந்து மேத்ஸ், மெயின் ரெண்டு பாடமே ஃபெயில் பண்ணிட்டேன். ஐடில போயிட்டு நான் நிறைய காலேஜ்ல தனியார் கல்லூரியில போய் கேட்டேன், நாங்க கேக்குறது ஒரே முத கேள்வியும் உங்களுக்கு எத்தனை கிரெடிட் இருக்குன்னு தான் கேக்குறாங்க. அந்த நேரம் என்னன்னு சொல்லவும் முடியல, எப்படி சொல்றது, முன்னாடியே உணர்ந்தா பிரச்சனை இல்ல. ஆக அத வந்து காலம் கடந்துதான் நீங்க அப்புறம் காலேஜ் போய், எந்த காலேஜும் மினிமம் மூணு கிரெடிட் வேணும். ஆனா உங்ககிட்ட இருக்கிறது ஒரே ஒரு கிரெடிட் தான் சார். சோ அந்த ஒரு கிரெடிட் வச்சு என்னதான் செய்ய முடியும்னு கேட்டேன். அவங்க அப்ப அவங்க சொன்ன ஒரு பதில் வந்து சர்டிபிகேட் தான் செய்ய முடியும்னு, அதையும் காசு கட்டி தான் செய்யணுமா. சோ என்னோட கோர்ஸ் கிட்டத்தட்ட 7000 வருது. சோ நான் இதே நான் ஸ்கூல் படிச்சிருந்தேன்னா கவர்மெண்ட் தொழிலே நான் 7000 கட்டிட்டு தேவையில்லை, வேற சிலைக்கு ஏதாச்சும் பயிற்சிக்கலாம் என்ன தோணுச்சு. சரிங்க, அடுத்து மீண்டும் நாம பிரபாகரனை சந்திக்கிறோம். சரிங்க பிரபாகரன், சற்று முன்ன நீங்க சொன்னீங்க பண வசதி இல்லாத ஒரு சூழல்ல நீங்க வந்து கல்விய நிறுத்தக்கூடிய கட்டாயம் உங்களுக்கு ஏற்பட்டுச்சு, இந்த கட்டாயம் வரத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த சூழ்நிலையெல்லாம் நீங்க கடந்து போக வேண்டிய அவசியம் என்ன, ஏன் ஏற்பட்டது? ஏன் ஏற்பட்டது சொல்லியிருந்தா, எஸ்பிஎம் ரிசல்ட் வந்துட்டு என்னோட நல்ல ரிசல்ட் இருந்தனால அந்த என்ன நான் என்ன ஃபோக்கஸ் பண்ணி படிச்சனோ, சோ அந்த துறைக்கு எஸ்பிஎம் ரிசல்ட் கிடைச்சிட்டோனே போகணும்னு நான் நினைச்சேன். சோ இதுல இருந்து என்ன சொல்ல வரேன்னா, நான் ரொம்ப சீக்கிரமா டிசிஷன் எடுத்துட்டேன். சோ நம்ம ரிசல்ட் நல்லா இருக்கு, நம்ம சீக்கிரமா போனோமா சீக்கிரமா கோர்சஸ் முடிச்சிடலாம். ஆக நீங்க வந்து இதுல இருந்து என்ன சொல்ல முற்படுறீங்கன்னா, இதுல என்ன சொல்ல வரேன்னா, எஸ்பிஎம் ரிசல்ட் எடுத்துட்டோனே தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிக்கும் என்னென்ன துறைக்கு போக போறாங்களோ, சோ அதுக்கு என்ன குவாலிபிகேஷன் வேணுமோ, எவ்வளவு பட்ஜெட் வேணுமோ, அந்த படிச்சு பூந்து படிச்சுட்டு இருக்கும் போதே அவங்களால இந்த பட்ஜெட் கட்ட முடியுமா இல்லையானே முத நல்லா உட்காந்து யோசிக்கணும். மற்றவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு ஒரு அவசரமா எதுலயும் முடிவெடுக்காம நிதானமா சிந்திச்சு செயல்பட்ட நமக்கு தேவையானது கிடைக்கும். இந்த நிகழ்ச்சியிலே 5 மாணவர்களை சந்திப்போம் என்று சொன்னோம். ரா கவிமாறன், ரா மகேஸ்வரன், நவீன் தியாகன், ஜெய பிரபாகரனோடு பவானி சுப்பிரமணியம் அவர்களையும் நம்ம அடுத்து சந்திக்க வருகிறோம். சரிங்க பவானி, நீங்க இந்த வருடம் எஸ்பிஎம் எழுத போறீங்க, சரி, எப்படிப்பட்ட தயார் நிலையில இருக்கீங்க? எல்லா வெளியத்திலும் தயாரா இருக்கேன், நல்ல மார்க்ஸ் எடுக்கிற அளவுக்கு தயாரா இருக்கேன். சரி, எப்படி நீங்க உங்க தயார் நிலையை கொஞ்சம் விளக்குங்க, எப்படி தயார்படுத்துனீங்க? எனக்கு எல்லா சப்போர்ட்டுமே எங்க அம்மா தான். அப்பா ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்க, அப்பாவுக்கு ஒன்னும் சுயநலமும் இல்ல. எனக்கு நினைவு, நான் ஒன்னா படிக்கிறதுல இருந்து இன்ன வரைக்கும் எங்க அம்மா தான் என்ன படிக்க வைக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் அவங்க காலைல வேலைக்கு போயிட்டு ராத்திரி தான் வருவாங்க, எங்களை பாத்துக்க முடியாது. ஆனா ஒவ்வொரு நாளும் படிக்கணும், எஸ்பிஎம் தன்மொழி ஊட்டிக்கிட்டே இருந்தாங்க. எஸ்பிஎம் தான் உனக்கு எல்லாமே. அவங்க எங்க வீட்டுல எங்க அம்மாவும் படிக்கல, எங்க அப்பாவும் படிக்கல. இப்ப எங்க வீட்டுல பொறுத்த வரைக்கும் நான் தான். அந்த வகையில எங்க அம்மா வந்து எல்லா விதத்திலும் சப்போர்ட் பண்ணாங்க. குடும்பத்துல எத்தனை பேர் உங்களுக்கு? நானு ஒரு தம்பி இருக்கும், 20. சரி, ஆக இந்த சூழல்ல நீங்க பாத்து இந்த படிக்கணும்ன்ற வேகம் உங்களுக்கு வந்தது. ஆக நீங்க வகுப்புல வந்து கண்டிப்பா சுமாருக்கு மேல உள்ள மாணவியா தான் இருப்பீங்க, எப்படி உங்களுக்கு தேர்வு முடிவுகள்லாம் எப்படி? நாளையே எடுத்தேன், மத்தியதெல்லாம் பி எடுத்தேன். அம்மா சொன்னாங்க இன்னும் நல்ல ரிசல்ட் எடுக்கலாம், டீச்சர் சப்போர்ட் இருக்கு, டீச்சர் தனியா கூப்பிட்டு படிச்சு தருவாங்க. சரி, இப்ப நல்ல தேர்ச்சி கண்டிப்பா, ஏன்னா நீங்க சொல்ற விதத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு நீங்க நல்ல தேர்ச்சி பெறுவீங்க. கண்டிப்பா. இந்த தேர்ச்சிக்கு பிறகு எஸ்பிஎம்க்கு பிறகு உங்களோட திட்டம் என்ன? எனக்கு ஒரு வழக்கறிஞனா வரணும்னு ஆசை. நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நம்புறேன். கண்டிப்பா நான் ஒரு பெரிய லாயரா வருவேன். சரி, இப்ப நீங்க வந்து வழக்கறிஞர் ஆகணும் அப்படின்னு சொல்றீங்க, அதற்கு என்ன என்ன தேர்ச்சி தேவைன்னு உங்களுக்கு தெரியுங்களா? சஜாரா, இங்கிலீஷ் அதுலாம் மார்க்ஸ் கொஞ்சம் கூட எடுக்கணும்னு தெரியும். ஏ பிளஸ் வச்சிருக்கணும். இந்த ஆண்டுல இருந்து ஏ பிளஸ் ஏ பிளஸ் ஏ மைனஸ் கொண்டு வந்துட்டாங்க. இப்ப வந்து யூனிவர்சிட்டிலாம் சேரணும்னா ஏ பிளஸ் உள்ளவங்கதான் முதல் எடுக்கிறாங்க. சோ சஜாரா இங்கிலீஷ்ல எல்லாம் ஏ பிளஸ் எடுக்கணும்னு நினைக்கிறேன். சரிங்க பவானி, 18ஆம் தேதி உங்களுக்கு எஸ்பிஎம் மாணவர்கள் தேர்வு எழுத போறீங்க. உங்க சக மாணவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இதுக்கு முன்னாடி ஒரு சொன்னாரு, ரெண்டு வாரத்துல என்ன பண்ண முடியும்னு. பண்ண முடியும் நினைச்சா கண்டிப்பா நல்ல ரிசல்ட் எடுக்கலாம். ஏன்னா என் கூட்டாளி எல்லாம் பாத்துருக்கேன், படிக்கவே இல்ல, கடைசி கிளாஸ்ல இருக்காங்க. ஏன் போய் சொல்ல, என் லெவலுக்கு மார்க் எடுப்பாங்க, 80 மார்க் 82 படிக்கிறாங்க. தெரியலனா கூட தெரிஞ்சுக்கணும், எதுவுமே முடியாதுன்னு இல்ல, ட்ரை பண்ணாமலேயே முடியாதுன்னு எதையும் சொல்லக்கூடாது. சரிங்க பவானி, நன்றி. நேர்களே, மக்கள் நடுவே நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில நாம் 5 மாணவர்களை சந்தித்தோம். 5 விதமான மாணவர்கள், 5 தரத்திலான மாணவர்கள், எஸ்பிஎம் எழுதக்கூடிய மாணவர்கள், எஸ்பிஎம் முடித்த மாணவர்கள் ஆகியோரை நாம் சந்தித்தோம். தொடர்ந்து பாடல் ஒன்றை கேட்டுவிடுவோம். பாடலுக்கு பிறகு இந்த மாணவர்களை நெறிப்படுத்தும் வகையிலே இந்த மாணவர்களுக்கான ஆலோசனையை வழங்கவிருக்கிறார் C3G தொழில் ஆலோசனை வழிகாட்டல் மையத்தின் இயக்குநர் செல்வமலர். பாடல் ஒன்றை கேட்டுவிடுவோம், நிகழ்ச்சியை தொடரும். இந்த விளம்பர தகவலை உங்களுக்காக கொண்டு வரும் நிறுவனம் EWRF கல்வி சமூக நல ஆய்வு அறங்காலயம். EWRF தமிழ் அறவாரியம் இணைந்து நடத்தும் 21 நாள் ஆங்கில முகாம். இடைநிலை பள்ளிகளில் புதிதாக நுழையும் தமிழ் பள்ளி மாணவர்கள் அப்புதிய சூழலை தன்னம்பிக்கையுடன் எதிர்கொள்ளும் வேளையில் ஆங்கிலத்தில் சரளமாகவும் உரையாடச் செய்யும் தளமாக ஆங்கில முகாம் அமைகிறது. குறிப்பாக தமிழ் பள்ளி மாணவர்கள் அதில் 21 நாட்களுக்கு முழுமையாக ஆங்கில மொழியில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வார்கள். ஆங்கில மொழியை நேசிக்காவிட்டாலும் அனைத்து பங்கேற்பாளர்களும் அதனை விரும்புவது உறுதிப்படுத்தப்படும். கற்பதில் ஆர்வம் உள்ளவர்களாக மாணவர்களை மாற்றுவதுடன் தங்களை மேம்படுத்திக் கொள்ள அருங்காட்சியகங்கள், நூலகங்கள் போன்ற பொது வசதிகளை பயன்படுத்துவதன் முக்கியத்துவமும் உணர்த்தப்படும். ஆங்கில முகாமில் பங்கேற்க தகுதி பெற மாணவர்கள் அடுத்த ஆண்டு நேரடியாக முதலாம் படிவத்திற்கு செல்பவர்களாகவும் நல்ல உடல் ஆரோக்கியம் உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். குறைந்த வருமானம் பெறும் குடும்பத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கு முதற் சலுகை வழங்கப்படும். பங்கேற்கும் மாணவர்கள் பெற்றோரின் அனுமதியை பெறுவது அவசியம். பங்கேற்பாளர்கள் அடிப்படை நிலை, ஆரம்ப இடைநிலை, இடைநிலை என 3 கட்டங்களில் ஆங்கில முகாம் பயிற்சிகளில் ஈடுபடுத்தப்படுவர். ஒவ்வொரு கட்டத்திற்கான 7 நாள் பயிற்சியில் உரையாடல், வாசிப்பு, எழுத்து, கேட்டறிதல் ஆகிய அம்சங்கள் மீது கவனம் செலுத்தப்படும். இத்திட்டம் அம்மொழியின் பயன்பாடு மீது முக்கியத்துவம் அளிக்கும். மாணவர்கள் அன்றாட வாழ்க்கையில் தன்னம்பிக்கையுடன் ஆங்கில மொழியை பயன்படுத்த இது வகை செய்யும். ஒவ்வொரு வகுப்பும் சிறிய அளவில் 20 மாணவர்களையே கொண்டிருக்கும். விளையாட்டு நேரம் உட்பட ஆங்கிலத்தில் மட்டுமே அவர்கள் உரையாடுவர். மாணவர்களின் பேச்சாற்றலுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும். தமிழ் பள்ளிகளின் 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான ஆங்கில முகாமை 25 பள்ளிகளில் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. 1000 மாணவர்கள் அதில் பயன்பெறுவர். பயிற்சி காலம் இவ்வாண்டு நவம்பர் மாத இறுதி தொடங்கி டிசம்பர் தொடக்கம் வரை 21 நாட்கள். இத்திட்டத்தை தங்கள் பள்ளிகளில் செயல்படுத்த விரும்பும் தலைமை ஆசிரியர்கள், பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தினர், தனிநபர்கள் மற்றும் அமைப்புகளின் பொறுப்பாளர்கள் EWRF உடன் தொடர்பு கொள்ள வேண்டும். தொலைபேசி 03-2693-4671 அல்லது 2693-4672. EWRF தமிழ் அறவாரியம் இணைந்து நடத்தும் 21 நாள் ஆங்கில முகாம். இந்த விளம்பர தகவலை உங்களுக்காக கொண்டு வந்த நிறுவனம் EWRF. சரி நேயர்களை, மீண்டும் சந்திக்கிறோம். இப்பொழுது மாணவர்களை சந்திப்பதற்கு முன்னதாக நாம் செல்வி செல்வமலரை சந்திப்போம். வணக்கங்க செல்வமலர். நலம் நலம், நீங்க தான் அடிக்கடி காணாம போயிருங்க. சரி, இப்பொழுது இந்த எஸ்பிஎம் எழுதக்கூடிய மாணவர் 5 விதமான மாணவர்களை நாம் சந்தித்தோம். அவர்களுக்கான ஆலோசனை, இப்ப மாணவர்களுக்கு இந்த மாதிரியான ஆலோசனை ஏன் முக்கியமாக தேவை? இப்ப நீங்க அவங்களுக்கு அந்த கவுன்சிலிங் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி இந்த மக்கள் நடுவே நிகழ்ச்சியில வந்து ஒவ்வொரு புதன்கிழமையும் வந்து ஏதாவது ஒன்னு புதுமையா குடுக்கணும்னு நாங்க ரொம்ப திட்டம் போடுவோம். அப்ப இந்த ஐக்கிய பேன் ஐஎல்பி நீங்க பாத்தீங்கன்னா இந்த திறன் பயிற்சி கல்லூரிகள்ல வந்து கடந்த வாரம் ஃபுல்லா அதை பேசணும். அது க்ளோசிங் டேட் கூட முடிஞ்சிருச்சு பாருங்க, 2ஆம் தேதி 11ஆம் மாதம் வரை முடிஞ்சிருச்சு. திடீர்னு அந்த பரபரப்புல இருந்துகிட்டு அப்பதான் ஞாபகம் வந்தது எஸ்பிஎம் வந்துருச்சு, இன்னொரு 2 வாரத்துல வந்து மாணவர்கள் வந்து எஸ்பிஎம் தேர்வுல உட்கார போறாங்க, அதுல எந்த அளவுக்கு அவங்க செய்ய போறாங்க, சோ என்ன என்ன மாதிரி தகவலை நம்ம அவங்களால கொடுக்க முடியும், இந்த குறுகிய காலகட்டத்தில் என்ன மாதிரி தகவல் அவங்களுக்கு தேவைப்படும் என்று ஒரு பெரிய திட்டம் போட்டு, சரி உண்மையிலே வந்து எஸ்பிஎம் எழுதி முடித்த மாணவர்களும் சரி எஸ்பிஎம் எழுத போற மாணவர்களையும் கூப்பிட்டு அவங்கள்ட்ட என்ன பிரச்சனைன்ட்டு அவங்கள்ட்ட கேட்டு, இங்கே வந்து எல்லா மாணவர்களும் இப்ப கேட்டுட்டு இருப்பாங்க மலேசியா முழுதும், அவங்களுக்கு வந்து சேர்ற மாதிரி சில முக்கியமான தகவலை கொடுக்கறதுதான் நம்ம இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு பண்ணிருக்கோம். முதல் மாணவர் வந்து கவிமாறன் முதல்ல நீங்க வந்து ACC படிக்கணும் அப்படின்ட்டு சொன்னீங்க, நிறைய பேருக்கு வந்து ACC என்னன்னு முதல் உங்களுக்கு தெரியுமா? யூனிவர்சிட்டி வரைக்கும் போயிட்டு இல்ல டிப்ளமா டிகிரி மாஸ்டர் முடிச்சு PhD முடிக்கிறாங்களே, அதே மாதிரி அக்கவுண்ட்ஸ் துறையில வந்து கடைசி லெவல் அடையிறது வந்து சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் சொல்லுவாங்க, சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட். அப்ப நீங்க அதை படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, வெரி குட் சாய்ஸ், பிகாஸ் அந்த கோர்ஸ் வந்து நல்ல டிமாண்ட் இருக்குது இப்போ உள்ள மலேசியால வந்து, அது நல்ல டிமாண்ட் உள்ள கோர்ஸ் அது. ஆனா நிறைய சீனவர்களுக்கு தான் வந்து சீனவானவர்களுக்கு ரொம்ப தேர்ந்தெடுப்பாங்க, அந்த வகையில கவிமாறன் உங்களை பாராட்டலாம். பட் இப்ப நீங்க எஸ்பிஎம் வந்து என்ன கிளாஸ்ல இருக்கீங்க? எனக்கு மிஸ்டர் ராமன் ஒரு சார், அவரு எனக்கு சொல்லிக் கொடுக்கற விதம் அவர் மாதிரி யாரும் சொல்லிக் கொடுக்க முடியாது, அவரால் நான் இவ்வளவு நாள் அக்கவுண்ட்ஸ் ஏ எடுக்கிறேன். சில நேரங்கள் வந்து ஆசிரியர் கையிலயும் இருக்குது, மாணவர் கையில இருக்கிறது ஆசிரியர்களையும் எல்லாரும் ஒரு கூட்டு முயற்சி இந்த எஸ்பிஎம். ஓகே, நீங்க கணக்கு முத வந்து அக்கவுண்ட் ஒன்னே ஒன்னு ஞாபகம் வச்சுக்கீங்க, எஸ்பிஎம் தேர்வுல வந்து நீங்க வந்து அக்கவுண்ட்ஸ் பாடத்துல வந்து நல்லா செஞ்சாகணும், மேத்ஸ்ல நல்லா செஞ்சாகணும், அடிஷனல் மேத்தமேட்டிக்ஸ் அட்மேட்ஸ் சொல்லுவாங்க, சோ இந்த மூணு பாடங்கள்லயும் நீங்க நல்லா தேர்ச்சி பெற்றீங்கன்னா தாராளமா நீங்க பேசிக் எஸ்பிஎம் முடிஞ்சிட்டு நீங்க சிஏடி சொன்னீங்கல்ல, தாராளமா நீங்க சிஏடி அது வந்து அக்கவுண்டிங்கான லோவர் லெவல் கோர்ஸ், அந்த கோர்ஸ் நீங்க தாராளமா செய்யலாம். சோ இந்த எஸ்பிஎம் பரீட்சையில எல்லா பாடங்கள்லயும் நல்லா செய்யுங்க, ஆனா மெயினா இந்த மூணு பாடத்துல வந்து நீங்க சிறப்பான தேர்ச்சி பெறணும், அப்பதான் உங்களுக்கு வந்து நீங்க நேரா வந்து டிப்ளமா அக்கவுண்டிங் அல்லது நீங்க சொன்ன நீங்க ஆசைப்பட்ட மாதிரி சிஏடி இதெல்லாம் நீங்க தாராளமா செய்யலாம். அதுக்கு அங்கிட்டு பித்தியா லோன் அப்ளை பண்ணலாம் டிப்ளமா படிக்கிறதுக்கு, ஆனா நீங்க இந்த கிரெடிட் எடுத்தாவணும், இந்த மூணுலயும் நல்லா தேர்ச்சி பெறணும். சரி, அடுத்து நாம் மகேஸ்வரன். மகேஸ்வரனோட கதை வந்து ஒரு நீண்ட கதை பாருங்க செல்வமலர், அவங்க வந்து இந்த ஆரம்ப நிலையில எப்படி வந்தாங்க, அப்புறம் பல விதமான சூழல்லாம் கடந்து வந்திருக்காரு, சோ இவருக்கான ஆலோசனை எப்படி? மகேஸ்வரன், உங்களோட்டு துணிச்சலுக்கும் உங்களோட்டு சுறுசுறுப்புக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், ரொம்ப நன்றி. ஒன்னு வந்து இவர் வந்து என்ன பாத்தீங்கன்னா, கடைசி வகுப்புல இருக்கறனால எனக்கு இந்த எஸ்பிஎம் செஞ்சு என்ன இருக்க போது, இது மாதிரி இவர் மட்டும் இல்ல தெரியுங்களா, நிறைய மாணவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி எஸ்பிஎம் படிக்கல ஃபெயில் பண்ணிட்டா என்ன, எனக்குதான் வேலை இருக்குது, நான் தான் போயிட்டு. சில பேர் உதாரணம் காட்டுறாங்க, அவங்க படிக்கல அவங்க நல்லா பணக்காரனா இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு உதாரணம் அவங்க காட்டுறாங்க. ஆனா இவங்க அது சரி, அது அந்த மாதிரி வரவங்களும் இருக்காங்க. ஆனா இப்ப நீங்க என்ன ஒண்ணு, இப்ப வயரிங் பிடிக்கும்னு சொன்னீங்க, அடுத்த கேள்வி நீங்க என்ன உங்ககிட்ட கேட்கணும்னா, வயரிங் எங்க போய் படிக்கிறது, எஸ்பிஎம் முடிச்சிட்டு நான் எங்க போய் படிக்கிறது, அத முத உங்க மைண்ட்ல வரணும். அப்ப வயரிங் எங்க படிக்கலாம் அப்படின்னா, நிறைய திறன் பயிற்சி கல்லூரிகள் இருக்கு, நம்ம வந்து வாரம் வாரம் அதுதான் சொல்லிட்டு இருக்கோம், ஐகேபிஎன் ஐஎல்பி இருக்குது, நிறைய வந்து திறன் பயிற்சி கல்லூரிகள் இருக்கு. இதுல என்ன ஒரு குட் நியூஸ்னா, நீங்க படிக்கிறதுக்கு வந்து நீங்க ஒரு காசு கட்ட தேவையில்லை, எல்லாமே அரசாங்கம் எல்லாத்தையும் பார்த்து உதவியும் திறன் பயிற்சிக்கெல்லாம் நம்ம கடந்த வாரம் அதை பேசணும், கடந்த வாரம் பேசணும். அப்ப நீங்க என்ன மாணவர்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, எஸ்பிஎம் உட்கார மாணவர்கள் எல்லாருக்குமே நான் சொல்றேன், அப்படி நீங்க வந்து கடைசி வகுப்புல உட்காந்துருக்கீங்களோ மொத வகுப்புல உட்காந்துருக்கீங்களோ அது பிரச்சனையே இல்ல, கடைசி வகுப்புல உட்காந்துருக்க மாணவர்கள் வந்து நீங்க வந்து விடாமுயற்சியா நீங்க போராடணும், அதை போயிட்டு கடைசி நிமிஷத்துல எனக்கு முடியாது 2 வாரத்துல என்ன செய்ய முடியும், வயரிங் நீங்க படிக்கணும்னு ஆசை இருக்கா, திறன் பயிற்சி கல்லூரிகள்ல நீங்க நுழையணுமா, ஒரு காசும் கட்டாம நீங்க படிக்கணுமா, நீங்க பெரிய அளவுல வந்து எல்லாத்துலயும் ஏ எடுக்கணும்னு அவசியம் இல்ல, எல்லாத்துலயும் பி எடுக்கணும்னு அவசியம் இல்ல, ஒரு அளவுக்கு நீங்க 2 கிரெடிட் எடுங்க, 2 கிரெடிட்னா மலாய் பாடத்திலயும் மேத்ஸ்லயும் முடிஞ்ச அளவுக்கு அறிவியல்லயும் இந்த 3 பாடங்கள்ல கிரெடிட் எடுங்க, நீங்க மிஞ்சி ஒரு 2 கிரெடிட் மலாயில இல்லாட்டி நீங்க மேத்ஸ்ல கணக்குல எடுத்துட்டீங்கன்னா தாராளமா நீங்க இந்த திறன் பயிற்சி கல்லூரிகள்ல உங்களுக்கு இடம் கிடைக்கும். அதுக்கு நிச்சயமாக கல்வி சமூக நல ஆய்வு அறுவாரியம் இடபிள்யூஆர்எஃப் நிச்சயமாக உங்களுக்கு அடுத்த கட்டப்படி உங்களுக்கு நிச்சயமா நம்ம ஆதரவு கொடுத்து உங்களை எப்படியாவது வந்து அந்த திறன் பயிற்சி கல்லூரிகள்லாம் சேர்த்து விட்டுருவோம். சோ மகேஸ்வரன், எனக்கு நம்பிக்கை இருக்கு நீங்க உங்க அம்மாக்காக படிப்பீங்க. நிச்சயமா வந்து அது எனக்கு தெரியும், நீங்க உங்க உங்களோட துடிப்பை பார்த்தா ரெண்டு கிரெடிட் எடுத்துருவீங்களா? ரெண்டு கொஞ்சம் கூடயே எடுப்பேன். குட் குட், அந்த மாதிரிதான் நீங்க பாசிட்டிவா இருக்கணும். வாழ்த்துக்கள். தன்னம்பிக்கையோட இருக்காரு, காலம் வந்து ஒரு தடை இல்ல படிக்கிறதுக்கு. அந்த வகையில மகேஸ்வரனுக்கு ஆலோசனை வழங்கினார். அடுத்து நாம் நவீன் தியாகன். இந்த நவீன் தியாகன் வந்து நல்லா படிச்சாரு, அந்த எஸ்பி அவங்க ஏதோ ஒரு சூழல் அவர் விளக்க முடியாத தத்தளிக்கிறார். நவீன், உங்க மாதிரி சூழல நிறைய மாணவர்கள் இருப்பாங்க தெரியுங்களா? ஆனா குட், இப்ப நம்ம வந்து சொல்றது எவ்ளோ எவ்ளோ நல்லது. ஏன் சொன்னா நிறைய மாணவர்கள் வந்து அவர் மாதிரி பாருங்க, ஒரு கிரெடிட் வச்சுட்டு அந்த காலகட்டம் இப்ப நம்மளுக்கு கிடைக்குமா, இன்னும் ரெண்டு கிரெடிட் எடுத்துடலாமா, அந்த மாதிரி காலகட்டம் யோசிக்கக்கூடிய மாணவர்களும் இருக்கு. ஆனா ஒரு நீங்க உங்கள்ட்ட ஒரு விஷயம் நல்லா மாணவர்களுக்கு என்ன போய் சேர்ந்திருக்கோம்னா, டிப்ளமா எஸ்பிஎம் முடிஞ்சு டிப்ளமா செய்யறதுக்கு மினிமம் 3 கிரெடிட் மாணவர்கள் எடுத்து ஆகணும். 3 கிரெடிட் இல்லைன்னா அவங்களால டிப்ளமா செய்ய முடியாது. அதே மாதிரி நவீன், டிப்ளமா இன் ஐடி படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, ஆனா ஏதோ உங்கள்ட்ட அந்த டெசை வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி அலை அடிச்சு நீங்க வந்து ஒரே ஒரு கிரெடிட் எடுத்துட்டு கடைசியில ரெண்டு கிரெடிட்க்கு கஷ்டப்பட்டு இப்ப காசு கட்டி சர்டிபிகேட் படிச்சிட்டு இருக்கீங்க. இதுக்கப்புறமும் வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா பரவாயில்ல, நீங்க சர்டிபிகேட் எடுத்துட்டீங்க, நீங்க அதுக்கு பணமும் போட்டுட்டீங்க, பிரச்சனை இல்ல. நீங்க சர்டிபிகேட் முடிச்சிட்டு அதுக்கு அங்கிட்டு நான் முதல்ல இவருக்கு சொன்ன மாதிரி மகேஸ்வரனுக்கு சொன்ன மாதிரி இந்த திறன் பயிற்சி கல்லூரிகள்ல வந்து ஒரு படி சர்டிபிகேட் முடிஞ்சிட்டு மறு லெவல் கூட இருக்குது. அடுத்த கட்டத்துக்கு நீங்க அரசாங்கத்துக்குள்ளே நீங்க வந்து விண்ணப்ப செய்யலாம். அதே சமயத்துல இப்ப நீங்க சர்டிபிகேட் முடிச்சிட்டீங்கன்னா அடுத்த கட்டம் நீங்க டிப்ளமா போலாம். அதுக்கு பிடி பிடி அன்லோன் ஒன்னு இருக்குது. சோ நீங்க கவலையே பட தேவையில்லை. மொத்தத்துல வந்து நீங்க இப்ப நீங்க சர்டிபிகேட் நல்லா செய்யுங்க. எஸ்பிஎம் விட்டுட்டு வந்துட்டீங்க, அதை மறந்துருங்க. சர்டிபிகேட்ல எந்த அளவுக்கு இப்ப செஞ்சிட்டு இருக்கீங்க? வெரி குட். அப்போ உங்களை வந்து ஒரு டிப்ளமா டிகிரி ஹோல்டர் நவீனா பாக்கலாமா? கண்டிப்பா, கூட சீக்கிரம். ஓகே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஆக கடந்ததை மறந்துவிட்டு இனி நடக்க போவதை நல்லதாக இருக்க வேண்டும் என்று நாம் சிந்திப்போம். அடுத்து ஜே பிரபாகரன். இவரோட கதையை பாத்தீங்கன்னா நல்ல தேர்ச்சி வச்சிருந்தாரு, ஆனா ஒரு அவசர முடிவெடுத்து எல்லாம் மாறி போயிருச்சு அவரோட வாழ்க்கை. ஆனா உண்மையை சொல்லணும்னா பிரபாகரன் நிலைமையில தான் நிறைய மாணவர்கள் சிக்கி கொண்டு என்ன பண்றதுன்னு தெரியாம கடைசியில பாதி வழியில ஒரு வருஷம் போட்டு காசை கட்டிட்டு முதல் ரெஜிஸ்ட்ரேஷன் காசை கட்டிட்டு எப்படியாவது காலேஜ்ல திணிச்சிடணும் அப்படி சொல்லிட்டு பூந்துட்டு ஒரு 2nd செமஸ்டர் காசு கட்ட முடியாம திரும்பி வந்துருவாங்க. அப்புறம் வந்து லோன் கிடைக்கல, பித்தி பித்தியன் கிடைக்கும்னு சொன்னாங்க, இதுல சொன்னாங்க பித்தி பித்தியன் எழுதி போடலாம்னு, கடைசியில அந்த லோனும் கிடைக்காம போயிடும். சோ அதனால பிரபாகரன், நீங்க வந்து இது நடந்தது நடந்து போச்சு, ஆனா உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்னன்னா நீங்க பாலிடெக்னிக் அப்ளை பண்ணல. பாலிடெக்னிக் ஒண்ணு இருக்குன்னு தெரியல. அப்போ பாருங்க, நீங்க அந்த டைம்ல நீங்க எஸ்பிஎம் ரிசல்ட் முடிச்சு, பிகாஸ் உங்களோட ரிசல்ட் வந்து தாராளமாக நீங்க பாலிடெக்னிக் அப்ளை பண்ணலாம். பரவாயில்ல, நீங்க பாலிடெக்னிக் ட்ரை பண்ணலாம். பாலிடெக்னிக்கோட ஃபார்ம்ஸ் வந்து நிச்சயமாக அடுத்த வருஷம் வரும். அடுத்த இன்டேக்கு எஸ்பிஎம் எஸ்டிபிஎம் ரிசல்ட்ஸ் வரும்போது தாராளமாக நீங்க ட்ரை பண்ணுங்க. அது வரைக்கும் நீங்க வேலை செய்யுங்க, பிரச்சனையே இல்ல. ஆனா அடுத்த வருஷம் நீங்க படிப்பை தொடங்கி ஆகணும். பிகாஸ் நீங்க ஒரு வருஷம் படிச்சிட்டீங்க, அதை நீங்க வீணாக்க கூடாது. பாலிடெக்னிக் எப்படி அப்ளை பண்ணுனா, நீங்க C3G டோல் ஃப்ரீ நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க, நாங்க உங்களுக்கு உதவி செய்யறோம் எப்படி எப்படி பாலிடெக்னிக் அப்ளை பண்றதுன்ட்டு. இப்படிப்பட்ட மாணவர்களுக்காக தான் நம்ம கடந்த இந்த ஒரு ஆண்டு காலம் அந்த நிகழ்ச்சி நம்ம நடத்திட்டு வரோம். அப்ப இவங்களுக்கு எல்லாம் சிக்கல் இல்லை, ஏன்னா முன்பு வந்து அவங்களுக்கு பாலிடெக்னிக் என்னன்னு தெரியல. ஆனா இப்போது இந்த இடபிள்யூஆர்எஃப் நிகழ்ச்சியில நம்ம பாலிடெக்னிக் பற்றியும் மற்ற எல்லாரும் எல்லாத்தையும் நம்ம சொல்லிக்கிட்டு வரோம். ஒரு காலத்துல அவங்களுக்கு வந்து இதெல்லாம் விழிப்புணர்வு இல்லாம இருக்கலாம், ஆனா இப்போது வந்து அவங்களுக்கு விழிப்புணர்வு இருக்குது. சரி, இப்ப இறுதியா அந்த மாணவி பவானி, இவர்கள் வந்து கல்வியில சிக்கல் இல்ல, ஆனா அந்த ஒரு உந்துதலோட அவங்க குடும்பத்துக்காக ஒரு உந்துதலோட அவங்க படிக்கிறாங்க. இவங்களுக்கு எப்படிப்பட்ட பவானி? எனக்கே ரொம்ப வந்து உங்களை ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நீங்க பேசும் போது. எங்க அம்மாக்காக நான் ஆக்சுவலி நீங்க உங்களுக்காக படிக்கிறீங்க, அதே சமயத்துல வந்து உங்க அம்மா ஒரு சுமையை சிந்திச்சு நினைச்சு எப்படியாவது மேல தேர்ச்சி பெற்று வரணும்னு நினைக்கிறீங்க, அது என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனா இதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா பவானி மட்டும் இல்ல தெரியுங்களா, மலேசியால இருக்கிற ஒரு 50 விழுக்காடுன்னு சொல்லலாம் மாணவர்கள், நல்லா படிக்கிற மாணவர்களுக்கு வந்து அவங்க சொன்னாங்க ஒரு கட்டத்துல எனக்கு வந்து வழக்கறிஞர் ஆகணும், நீங்க வந்து ஒரு லாயர் ஆக போறீங்களா, லாயர் ஆவதுக்கு என்ன மாதிரி பாடங்கள்ல நீங்க தேர்ச்சி பெறணும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும். சில நேரங்களில் லாயர் ஆகிறவங்க வந்து சயின்ஸ் கிளாஸ்ல இருந்து வருவாங்க, ஆர்ட்ஸ் கிளாஸ்ல இருந்து வரணும்னு அவசியம் இல்ல, சயின்ஸ் கிளாஸ்ல இருந்து வருவாங்க, ஆர்ட்ஸ் கிளாஸ்ல இருந்து எந்த கிளாஸ்ல இருக்கிறாங்களோ பிரச்சனையே இல்ல. ஆனா நீங்க சொன்னது ஒரு சைட் ரைட், நீங்க ஹிஸ்டரி சொன்னீங்க, வரலாறு பாடத்துல வந்து நல்லா தேர்ச்சி பெற்றிருக்கணும், மலாய பாடத்துல தேர்ச்சி பெற்றிருக்கணும், ஆங்கில மொழி சம்பந்தப்பட்டன பாடங்கள்ல வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும். அதுதான் அடிப்படை உங்களுக்கு வழக்கறிஞர் ஆகணும்னா. ஆனா எஸ்பிஎம் முடிஞ்சிட்டு உங்களுக்கு மறுக்கட்டும் எஸ்டிபிஎம் செஞ்சாதான் நீங்க லேட்டர் வந்து பப்ளிக் யூனிவர்சிட்டி அப்படினா வந்து நீங்க பல்கலைக்கழகத்துக்கு போறதுக்கான சில வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா இந்த பாடங்கள்ல நீங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. மேத்ஸ் லாயர் ஆகணும்னா மேத்ஸ் படிக்க தேவையில்ல, வெறும் வரலாறு படிச்சா போதும் அப்படின்னு எதுவுமே இல்லை தெரியுங்களா. எல்லாத்துலயும் முடிஞ்ச அளவுக்கு தேர்ச்சி பெறுங்க. ஆனா முக்கியத்துவம் வந்து மொழி சம்பந்தப்பட்ட பாடங்களுக்கு கொடுங்க. பிகாஸ் வழக்கறிஞர் ஆகணும்னா நல்ல கான்பிடன்ட் இருக்கணும், நிறைய பேசணும். சோ அந்த வகையில பாக்கும்போது இந்த மாதிரி பாடங்களுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். பவானி ரொம்ப வாழ்த்துக்கள், எனக்கு நம்பிக்கை இருக்கு நீங்க நல்லா தேர்ச்சி பெறுவீங்கன்னு. நிச்சயமாக வந்து உங்க அம்மா அந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கும் வந்து வாழ்த்துக்கள். ஒரு நல்ல துடிப்பான ஒரு பொண்ணை வந்து இன்னைக்கு ப்ரோக்ராமுக்கு அனுப்புனதுக்காக. சோ இன்னைக்கு வந்த அனைத்து மாணவர்களுக்கும் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஆலோசனை சொல்லியிருக்கோம். வெளியே நிறைய பல பேர் இந்த மாதிரி இதே போல சிக்கலை எதிர்நோக்கக்கூடிய மாணவர்கள், இந்த ஐந்து விதமான மாணவர்கள் தான் வெளியே உள்ள சமுதாயத்தை பிரதிபலிக்கிறாங்க. அவங்க அந்தந்த பிரச்சனை, அந்தந்த சிக்கல், அவங்க அவங்களுக்கு ஒவ்வொரு தீர்வு நம்ம சொன்னோம். ஆக இவர்கள் அனைவரும் வெற்றி பெற நாம் மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். சரி செல்வமலர், நீங்க இந்த எஸ்பிஎம் மாணவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இன்னும் 18ஆம் தேதி எஸ்பிஎம் தொடங்குது. நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, எஸ்பிஎம் வந்து வாழ்க்கையை நிர்ணயிக்க போறது இல்ல, ஆனா அது வந்து வாழ்க்கையில ஒரு முக்கியமான பகுதி. அதுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்க முயற்சியை போடணும். அதனாலதான் அவங்க வந்து கடைசி வகுப்புல இருக்காங்களோ நல்லா தேர்ச்சி பெற மாணவர்களோ அது பிரச்சனை இல்ல. ஆனா அது முடிஞ்சு அதுக்கடுத்து என்ன, அதை முத அவங்கள்ட்ட கேட்கணும். எஸ்பிஎம்னா ஒரு எக்ஸாம் ஹால்ல உட்காந்துட்டு பரீட்சை முடிச்சுட்டு வந்துட்டோம் முடிஞ்சு எஸ்பிஎம் அப்படின்னு எதுவுமே இல்ல. அதுக்கு அங்கிட்டு என்ன போறாங்க, அவங்க என்ன தொழில் செய்ய போறாங்க, அவங்க கரியர் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களோட அடுத்த கட்டம் என்னன்னு அப்படின்னு அவங்க சிந்திச்சுட்டு அதுக்கப்புறம் கரெக்டா போயிட்டு எஸ்பிஎம்ல உட்காந்து ஸ்கோப் பண்ண வேண்டிய சப்ஜெக்ட்ல எல்லாம் ஸ்கோப் பண்ணிட்டு அதுல முடியாட்டி கூட பிற்பாடு நீங்க வந்து சிடிஜி 1-800-88-3-9-7-3 என்ற எண்களுக்கு நீங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். முடிஞ்ச அளவுக்கு நாங்க உங்களுக்கு ஆலோசனை கொடுப்போம். எஸ்பிஎம் எழுத போகும் அனைத்து மாணவர்களுக்கும் சிறப்பாக தேர்ச்சி பெற எங்கள் இடபிள்யூஆர்எஃப் மனமார்ந்த வாழ்த்துக்கள். சரி, மனமார்ந்த வாழ்த்துக்களுடன் செல்வமலருக்கு நமது நன்றி. ஆக நேயர்களே, பலவிதமான மாணவர்கள், பலவிதமான சிக்கல்கள், இவற்றை நாம் இன்று ஒரு சிறிய அளவிலே நாம் தீர்த்து வைத்தோம். அது சமுதாயத்தை பிரதிபலித்து பேரளவிலே அது தீர்க்க வழிகாட்டியாக ஒரு பாதையை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கையோடு இன்றைய நிகழ்ச்சிக்கு நாம் விடை கொடுப்போம். இன்றைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட மாணவர்களுக்கும் செல்வமலருக்கும் மீண்டும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எஸ்பிஎம் எழுதவிருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவோம். நன்றி, வணக்கம். மக்கள் நடுவே இந்த பயன்தரும் தகவல்களை நமக்கு வழங்கிய நிறுவனம் EWRF கல்வி சமூக நல ஆய்வு அறவாரியம். மக்கள் நடுவே கேட்டீர்கள். நிகழ்ச்சியை படைத்தவர் மு சங்கர், நிகழ்ச்சியாக்கம் சரஸ் பிஜின்.